அஸ்மத்குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். வஷத்தே விஷ்ணுபாச ஆக்ருணோமி தன்மே ஜுஷஸ்வஷிபி விஷ்டஹவ்யம் வர்தந்து த்வா சுஷ்டுத யோகிரோ மே யூயம் பாத ஸ்வஸ்திபிஃ ஸதா நஹ. ஹரிஹ ஓம். ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஃ கவிகார்த்திககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். சீரார் தூப்புல் பிள்ளையந்தாதியனும் செருந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகன் தாளினை கீழ் மொழிந்தான். ஏரார் மறைப்பொருளெல்லாம் எடுத்து உலகியவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நாமாக்கே. நமஸ்சர்வேபியா. சுவாமி தேசிகனினுடைய திருநக்ஷத்திரத்தை ஒற்றி சுவாமியினுடைய குமாரர் குமார வரதாச்சாரியார் ஸ்ரீ நயினாராச்சார் என்று பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய ஆச்சாரியன் தன்னுடைய ஆச்சாரியனும் பிதாவும் உபதேஷ்டாவும் எல்லா விதத்திலேயும் ஞானப்பிரதாத்தாவுமாக மகாகுருவாக எழுந்தருளியிருக்கக்கூடிய எழுந்தருளியிருந்த சுவாமி தேசிகனின் திருவடிகளிலே பிள்ளையந்தாதி என்கின்றதான கிரந்தத்தை சமர்ப்பித்தார். அந்த கிரந்தம் பிள்ளை அந்தாதி ரூபத்திலே ஆச்சாரியனாகிற திருத்தகப்பனார் சுவாமியின் விஷயத்திலே பண்ணதனாலேயும் தூப்புல் பிள்ளையை பற்றியதான அந்தாதி ரூபமானதான கிரந்தமாகவும் எழுந்தருளியிருப்பதினால் இந்த கிரந்தம் பிள்ளையந்தாதி என்கின்றதான அத்தியத்புதமானதான நாமத்தை சார்த்திக் கொண்டு 20 பாசுரங்களாலே அமைந்திருக்கக்கூடியது. இப்படிப்பட்டதான இந்த கிரந்தத்திலே ஒவ்வொரு பாசுரத்தையும் ஒவ்வொரு திருநாமத்தை கொண்டு சுவாமியினுடையதான திருநக்ஷத்திரத்தை அடியொட்டி இங்கு உபன்யாச ரீதி நடைபெற்று வரக்கூடிய அளவில் அடியேனுக்கு 3வது பாசுரத்தை விஞ்ஞாபிக்க வேணும் என நியமனம். அந்த நியமனத்தை சிரசா வகித்து அடியேன் 3வது பாசுரத்தை இங்கு யதாமதி விஞ்ஞாபிக்கின்றேன். முதல் 2 பாசுரங்களுமே சுவாமி தேசிகனின் விஷயத்திலே மிகச் சிறந்ததான பக்தியை வெளிப்படுத்தக்கூடியதாய் அந்த சுவாமியினுடையதான திருவடிகள் தன்னுடைய திருமுடியிலே எப்பொழுதுமே அமையக்கூடியவைகளாய் அது நித்தியமாக இருக்கக்கூடியதாக முதல் 2 பாசுரங்களில முதல் பாசுரத்தில் சுவாமி தேசிகனினுடையதான திருவடி என் சென்னியதே என்பதாகவும் மன்னிய நாள்களும் என்கின்றதான பிரயோகத்தினாலே 2வது பாசுரத்திலே அது நித்தியமாக இருப்பதாகவும் இருக்க வேண்டும் எனவும் பிரார்த்திக்கப்பெற்றது. இந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகனினுடைய எல்லா விதத்திலேயும் உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடியதான கீர்த்தியை சொல்லுவதுதான் நமக்கு புருஷார்த்தம் என்கின்றதாக அமைக்கப்பெற்றுள்ளது. ஆச்சாரியனினுடைய குணகீர்த்தனத்தை பண்ணுவதை காட்டிலும் வேறொரு விலக்ஷணமானதான தபஸும் இல்லை, அதை காட்டிலும் விலக்ஷணமாக இருக்கக்கூடிய ஒரு காரியமும் நமக்கு இல்லை என்று சுவாமியே தன்னுடையதான கிரந்தங்களிலே காண்பித்திருக்கக்கூடியதை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த கணக்கிலே இந்த பாசுரத்தினாலே சுவாமியினுடையதான குணகீர்த்தனத்தை பண்ணுவதுதான் நமக்கு புருஷார்த்தம் என்று காட்டப்படுகின்றது. அந்த பாசுரம் மாநிலத்தோதிய மாமரை மன்னியனற்கலைகள் ஆனவை செப்பும் அரும்பொருளத்தனையே அருளும் தூணெறி காட்டுமி ராமானுசமுனி தோத்திரம் செய் ஊனமில் தூப்பிலம்மான் ஓர் புகழன்றி உய்வில்லையே. ஊனமில் தூப்புல் அம்மான் ஓர் புகழன்று உய்வில்லையே. அவருடையதான புகழை சொல்லுதலை காட்டிலும் வேறு ஒரு உய்தல் வழி இல்லை என்பது இந்த பாசுரத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த சுவாமி தேசிகன் தூப்புல் அம்மான் புகழின்றி ஓர் உய்வில்லையே என்று அன்வயம். தூப்புல் பிள்ளையாக இருக்கக்கூடியதான சுவாமி தேசிகனினுடையதான குணகீர்த்தனங்களை பண்ணுவதை காட்டிலும் நமக்கு ஜீவிதத்திற்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை, உய்வதற்கான வழி வேறு இல்லை, அதை காட்டிலும் சுலபமான ஒரு வழி ஏதும் கிடையாதுன்னு ஆயிற்று. அந்த சுவாமி எப்படிப்பட்டவர் என்பதை ஊனமில் தூப்புலம்மான், தூப்புலம்மான் என்பதினாலேயே அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையின் மூலமாய் பிராமணர்களினுடைய ஜீவிதத்திற்கு எல்லா விதத்திலேயும் அவர்களுக்கு பவித்திரத்தை ஏற்படுத்தக்கூடியது, தூய்மையை ஏற்படுத்தக்கூடியது தர்பை. அந்த தர்பை தூயதான புல்லாகும். அதனால் தூ புல் என்றதான தூய புற்கள் நிறைந்திருக்கக்கூடியதான க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய வழக்கம், அந்த பரம பவித்திரமானதான தர்பத்தினுடையதான ஒரு கூர்மையான முனை, அந்த அக்ரம் சாக்ரமாய் இல்லாததான தர்பம் பல வைதிக காரியங்கள் எதிலேயும் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதாக இல்லை. அப்படி தூய்மையானதான தர்பத்தினுடையதான தர்ப பத்ராகிரதீஹி என்றெல்லாம் பெரியவர்களினுடையதான வால்மீகி பிரபிருத்திகளினுடையதான பிரயோகங்கள் கண்டிருக்கிறோம். அதுபோலவே மிகவும் பவித்திரத்தன்மையினாலேயும் அதனுடையதான பிரயோஜனபத்தாக இருக்கக்கூடிய சாக்ரமாகிறதான தர்பத்தை போன்றதான புத்தியையும் கொண்டவராக இருந்து விலட்சணமாக எழுந்தருளியிருந்தார். அப்படிப்பட்டதான சுவாமி தேசிகன் அவர் ஊனமில் தூப்புலம்மான், எந்த விதமான தோஷமும் தட்டாதவராக எழுந்தருளியிருக்கக்கூடியதான ஆச்சாரிய சிரேஷ்டராகிறதான சுவாமி தேசிகனினுடையதான குணகீர்த்தனத்தை பண்ணுவதை காட்டிலும் நாம் உய்வதற்கு ஒரு சிறந்த வழி ஏதும் இல்லை என்று ஆயிற்று. அந்த சுவாமி தேசிகன் எப்படிப்பட்டவர் என்பதை கீழடிகளாலே காண்பிக்கின்றார். சுவாமியினுடையதான ஜீவிதம் முழுக்கவுமே கூட இளம் வயசிலேயே வயதான பிறகு ஒரு ஆச்சாரியனினுடையதான சம்பர்க்கத்தினாலே ஆச்சாரியனினுடைய குணகீர்த்தனங்களை பண்ணி கொண்டிருப்பவர்களை நாம் பார்க்கலாம். ஆனால் சுவாமி தேசிகன் அபீதீஸ்தவத்தை முடிக்கும் பொழுது தானே சாய்க்கின்றார். சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரரினுடையதான கிரந்தங்களை அனுசந்தானம் பண்ணியே தன்னுடையதான இளமை கழிந்ததாக காண்பிக்கின்றார். யதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயா. அப்பொழுது எம்பெருமான் பாஷ்யக்காரரினுடையதான கிரந்தங்களை எப்பொழுதுமே ஸ்தோத்திரம், எப்பொழுதுமே அனவரதம் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருப்பவர், அவருடைய குணகீர்த்தனங்களையே எப்பொழுதுமே பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர். ஆக ராமானுசமுனி ஸ்தோத்திரம் செய் தேசிகன். எப்பொழுது ஒருவன் ஆச்சாரியனினுடைய குணகீர்த்தனங்களையும் அவருடைய கிரந்தங்களினுடையதான மகாத்மியத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதாக ஒரு தபஸாக அதையே செய்து கொண்டிருக்கின்றானோ, அந்த தபஸை செய்து சாதாரணமாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே தபஸாக செய்யக்கூடியவர்களுக்கு தோஷம் தட்டாது என்பார்கள். தபோஹி துரதி கிரமம், தபஸினால எல்லாமே கிடைக்கப்பெறும், தபஸுதான் துரதி கிரமம், மீறப்பட மாட்டாததுன்னு. அப்ப ஆச்சாரியனினுடைய குணகீர்த்தனங்களையும் கிரந்தத்தினுடையதான விஷயங்களையுமே எப்பொழுதுமே ஒருத்தர் சொல்லிக் கொண்டிருப்பாரானால் அவருக்கு எங்கிருந்து ஏதாவது ஒரு விதமானதான ஒரு அதர்மத்தினுடையதான தோற்றுவாயாலே வரக்கூடிய பாபங்கள் நேரப்போகின்றது, அப்படிப்பட்டவனுக்கு எந்த விதமான தோஷமுமே தட்டாதே. அப்போ சுவாமி தேசிகன் ஊனமில் தூப்புலம்மான், அவருடைய தோஷம் இல்லாமைக்கு, எந்த விதத்திலேயும் தோஷம் காணப்பட மாட்டாமைக்கு காரணம் ஆச்சாரிய சிரேஷ்டனாகிறதான பாஷ்யக்காரரையே எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கை அப்படிங்கிறது. ஆனால் தேசிகன் போல்வார்கள் தூய புல்லை போன்று சாக்ரத்தை கொண்டிருக்கக்கூடியதான தர்ப்பத்தை போன்று ரொம்பவும் ஸ்பஷ்டமாக ரொம்பவும் சிரேஷ்டமானதான புத்தியை கொண்டிருக்கக்கூடியவர்கள் விஷயம் இல்லாமல் ஒருத்தரை ஸ்தோத்திரம் செய்து விடுவார்களா? அப்பொழுது சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரரை கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத காண்பிக்கிறார். பாஷ்யக்கார சம்பர்க்கத்தினாலே விளங்கக்கூடிய சுவாமி தேசிகன் சொல்றதுக்கு, அதனால எந்த விதமான தோஷமும் இல்லாமல் சுவாமி தேசிகன் எழுந்தருளியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னார், பாஷ்யக்காரரை கொண்டாடுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த லோகங்கள் எல்லாம் தப்பித்து கொண்டிருந்தன, தாப்பப்பட்டு கொண்டிருந்தன, தாபத்திலிருந்து தப்பிப்பதற்கு வழி தெரியாமல் இருந்தன. எல்லாரும் மோட்சத்திற்கு போகணும்னு எல்லா பெரியவாளும் சொன்னான். அதற்கு வழி என்னன்னார், பக்தி யோகம் வழின்னு சொன்னான். ஆனால் அந்த சொல்லி வைத்தவர்களே பக்தி யோகம் என்பது பகூ நாம் ஜன்மநாமந்தேன்னு பெருமாள் கண்ணனே காட்டியிருக்கக்கூடிய காரணத்தினால் பக்தி யோகம் செய்வது அரிது, பக்தி யோகத்திற்குள்ளே வருதல் அரிது, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய யோகங்களை கை கொண்டு அவற்றிலே நின்று அவற்றை ஜெயித்து அதற்கு அடுத்த யோகத்திற்கு வந்து அதிலேயும் ஜெயிக்கப்பெற்று கடைசியில மோட்சத்தை அடையிறது அப்படிங்கிறது சிரமகரம், ஆனா வேற வழி இல்லை அப்படித்தான் போயாகணும் அப்படின்னு சொன்னா லோகங்கள் எல்லாம் மோட்சம் அடையணுங்கிற ஆசை மாத்திரம் பட்டுக்கொள்ளலாம், ஆனால் அதற்கு எந்த விதமான சுலபமான வழியும் இல்லைன்னு காண்பிப்பார்களானால் அவர்களிலிருந்து விலட்சணமாய் வேதத்தினுடையதான யதார்த்தமானதான விஷயத்தை சொல்லுவதற்காகவே பூமியிலே அவதரித்திருக்கக்கூடிய சாட்சாத் ஆதிசேஷனினுடையதான அம்சமாய் வேதம் சொல்லக்கூடியதான அத்தனை விஷயங்களையும் யதாவத்தாக வாங்கி கொண்டு லோகம் உய்விப்பதற்காகவே கிரந்தங்களை அனுகிரகித்திருக்கக்கூடியதான மிகச்சிறந்ததான சரணாகதி சார்த்தவாகர்களினுடைய தலைவனான பாஷ்யக்காரர் ஒரு தூ நெறியை காட்டினார். மிக சுலபமாக எல்லாருமே கூட கடைபிடிக்கக்கூடியதான வழியை காட்டினார். அந்த வழி எதுன்னா அதுதான் சரணாகதி சாஸ்திரம், பிரபத்தி என்கின்றதான மார்க்கம். அப்போ இந்த விஷயம் வேதாதிகளாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாய் உபபிரம்மணங்கள் அனைத்தினாலேயுமே கூட கை கொள்ளப்பட்டதாக இருக்கின்றது. பிரபத்தியாவா மகாமுனே என்று பிராட்டியினுடைய திருவாக்கும் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த சுலபமான தூய்மையான வேதமும் வேதாந்தங்களும் வேதத்தினுடையதான அர்த்தங்களை சொல்லுவதற்காக வந்திருக்கக்கூடிய ஆகமாதிகளும் இன்னும் எத்தனை உபபிரம்மணங்கள் உண்டோ அவைகள் எல்லாமே கூட சொல்லக்கூடியதான ஒரு தூய்மையான சுலபமான வழியை நமக்காக காட்டினதான ராமானுசன். அதை காட்டிலும் நமக்கு அவர்கிட்ட வேற என்ன ஒரு சம்பந்தம் வேண்டும்? நேரடியா ராமானுசனை ஆச்சாரியனாக கொள்ளாதவர்கள் கூட பெருமாளே எல்லாம் கடவுள் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவார்களானால் அவர்கள் நேரடியாக இல்லாவிட்டாலும் கூட பரம்பரையாக அவரை ஆச்சாரியனாக கொண்டிருக்கக்கூடியவர்கள்னு தான் நாம் கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆக தூணெறி காட்டிய வள்ளல் அவர், தூணெறி காட்டியதான ராமானுசன். அப்போ வேதங்களும் வேதாந்தங்களுமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியதான கபோல கல்பித்தமானது அல்ல, அவைகள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியதான வழி தூணெறி, மிகச்சிறந்ததான வழி, சுலபமானதான வழியாக இருக்கக்கூடிய பிரபத்தி. அந்த பிரபத்தியை காட்டினார் என்கின்ற காரணத்தினாலே அவரிடத்திலே அத்தியந்தமானதான கௌரவ புத்தி சுவாமி தேசிகனுக்கு. அந்த பிரபத்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா சுவாமி காண்பிக்கின்றார். அதாவது சுவாமி தேசிகனினுடையதான திருவடிவாரத்திலே சர்வார்த்த கிரகணம் பண்ணதான குமார நயினாராச்சார் காண்பிக்கின்றார், இந்த லோகம், லோகம் என்றால் சாதாரணமானதல்ல, அம் கண் மான் ஞாலம் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஜாதா நிகில வேதானா முத்தமாங்கோபதானதா துவத் பாத கமலாஹ தேஷா துவதேகாதீன தாரணா யாதவாபிதயத்திலே சுவாமி தேசிகன் காண்பிக்கக்கூடியதான அளவிலேயும் அத்தனை லோகங்களையும் விட்டுவிட்டு இந்த பூமி லோகத்திலே வந்து கர்ம பூமி என்று பிரம்மாவே கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான அந்த பூமி, பூஸ்துதியில காண்பிக்கக்கூடிய பெரும் பெருமைகளை கொண்டிருக்கக்கூடியதான பூமி. அப்போ அந்த பூமிக்கு என்ன பெருமைனார், அது வாஸ்தவத்திலே நிலம் மாத்திரமல்ல, மாநிலம், மாநிலத்தோதிய மிகச்சிறந்ததான பூமி, அந்த பூமியிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மாநிலத்தோதிய அகன்றதான அகண்டமான இந்த பூமியிலே ஓதியமாமரை, அதிலே அத்தியயனம் பண்ணப்பட்டு சொல்லப்படக்கூடிய எந்த விதமானதான மாமறைகள் உண்டோ, அத்தனை வேதங்களும் உண்டோ, எல்லாவற்றையும் சாட்சா பரோக்ஷ பிரியாயி வகி தேவாக என்கின்றதான கணக்கிலே எல்லாவற்றையும் நேரடியாக இல்லாமல் மறைத்தே கூறக்கூடியதான பெருமையை கொண்டதான வேதங்கள் உண்டோ, அந்த வேதங்களினுடைய அர்த்தங்களோடேயே கூடிய மாமறை மன்னிய நற்கலைகள், அந்த வேதங்களாலேயே மன்னிய பிரிக்க மாட்டாமல் சேர்ந்திருக்கக்கூடியதான எந்தெந்த விதமானதான கலைகள் உண்டோ. இந்த இடத்துல கலைகள் அப்படிங்கிறது நாம் சொல்லக்கூடிய ஆயக்கலைகள் 64 சொல்லக்கூடியதான பல வகைப்பட்டதான சித்திரலேகனாதிகளான கலைகள் மாத்திரமல்ல, அவைகள் இங்கு சொல்லப்படக்கூடியதாக இல்லை. இந்த அத்தனைக்கும் காரணமாயிருக்கக்கூடியதான உபபிரம்மணங்களாகிறதான புராண இதிகாசங்களும் ஆகமாதிகளுமாக இருக்கக்கூடியதான வால்மீகி பிரபிருதிகளினுடையதான கிரந்தங்கள், அவைகள் ஒன்றாவது வேதத்தினுடைய அர்த்தத்தை விட்டவைகளாக இருப்பதில்லை. ஸ்ருதேரிவார்த்தம் ஸ்மிருதி ரன்வகச்சத் என்று காளிதாசன் கூறிய கணக்கிலே வேதத்தினுடைய அர்த்தங்களையே வேறொரு ரூபமாய் வேதம் மிரட்டி பிரபுவைப் போலே நமக்கு கட்டளையிடுமானால், ஒரு நண்பனைப் போலே தோளிலே கையிட்டு கொண்டு நமக்கு அத்தனை விஷயங்களையும் போதிக்கக்கூடியதான புராண இத்திஹாசங்கள் அவைகளும் வேதத்தினுடையதான விஷயங்களையே கூறுவதற்கு வந்தன. அப்போ வேதத்தினுடையதான அர்த்தங்களோடேயே கூடியவைகள், வேதத்தினுடையதான அர்த்தங்களையே எடுத்துச் சொல்லுவதற்காக வந்திருக்கக்கூடியதான அவைகளை விட்டு பிரியாததான மாமறை மன்னிய நற்கலைகள், வேதார்த்தங்களையெல்லாம் எப்பொழுதுமே விட்டு பிரிந்திராததான எந்த ஆகம புராணேதிகாசாதிகளான உபபிரம்மணங்கள் உண்டோ அவைகள் நற்கலைகளாகனவை செப்பும். அந்த கிரந்தங்கள் என்னவற்றை சொல்லுகின்றனவோ அந்த அர்த்தத்தையே அவைகள் சொல்லக்கூடியது என்ன, செப்பும் அரும்பொருள் அத்தனையே அருளும். அவைகள் செப்பக்கூடிய சொல்லக்கூடியதான எந்தெந்த விதமானதான அரும்பொருள்கள் உண்டோ, மிக விலட்சணமான சூக்ஷ்மமானதான தர்மார்த்தங்கள் எல்லாம் உண்டோ, சூக்ஷ்மமான தர்மங்கள் உண்டோ, தர்மத்தினுடையதான அத்தனை விஷயங்களும் உண்டோ, அந்த அரும்பொருள்களை அறிந்து கொள்ளுவதற்கு கடினமாய் ஆச்சாரிய முகேன அதிகரிக்க வேண்டியவைகளாய், ஆனால் கேட்டுக்கொண்டால் உய்வதற்கு வழியாக இருக்கக்கூடியதான அந்த வேத வேதாந்தங்களும் அத்தனை உபபிரம்மணங்களும் சொல்லி இருக்கக்கூடியதான மிகச்சிறந்ததான அர்த்தங்கள் உண்டோ அவைகள் அத்தனையே அருளும். அவைகளை அத்தனையே, அவைகள் எப்படி இருக்கின்றனவோ எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அதே பிரகாரத்திலே தன்னுடைய கபோல கல்பிதமாக இல்லாமல் உள்ளது உள்ளபடியாக யதாவத்தாக கூட்டியும் குறைவும் இன்றி இடத்திற்கு தகுந்தவாறு சொல்லியிருக்கக்கூடிய வியாக்கியானம் பண்ணக்கூடியவர்களெல்லாம் சாதாரண இடத்த பெருசா தாண்டவம் ஆடுறதும், பெரிய இடங்களெல்லாம் ஸ்பஷ்டார்த்தமித்யுக்தி வீஹி ரொம்ப ககனமான விஷயங்களையெல்லாம் எடுத்து அலசி ஆராய வேண்டிய விஷயங்களையெல்லாம் மேம்போக்காக இட்டி ஸ்பஷ்டம்னு சொல்றாளான்னு ஒரு கவி எழுதினார். அப்படி இல்லாமல் அத்தனையே அருளும் வேத வேதாந்தங்கள் சொல்லக்கூடியதான அத்தனை விதமான அரும்பொருள்களையுமே கூட உள்ளது உள்ளபடியாய் கூட்டியும் குறைச்சலும் இல்லாததாய் நல்லபடியாகவே அருளக்கூடியதாக அருளும் தூணெறி காட்டும். அப்படி அவற்றையெல்லாம் நமக்கு அந்த வேத வேதாந்தங்கள் சொல்லக்கூடியதான விஷயங்களை கூட்டியும் குறைத்தும் இல்லாமல் சொல்லி நமக்கு சரியான வழியை, நமக்கு பிரபத்தி என்கின்றதான மார்க்கத்தை சொன்னானே அந்த ஆச்சாரிய வள்ளல், அப்படிப்பட்டதான இராமானுசமுனி, அவரையே ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய காரணத்தினாலே தோஷமில்லாததான சுவாமி தேசிகன், அவரை கொண்டாடுவதைக் காட்டிலும் நமக்கு மிகச்சிறந்ததான வழி ஏதும் இல்லை, உய்வதற்கானதான எந்த விதமானதான உபாயாந்தரமும் இல்லை என்று சுவாமி தேசிகனை பாஷ்யக்காரரோடு சம்பந்தப்படுத்தி அந்த பாஷ்யக்காரருக்கு பெருமை அந்த பிரபத்தி மார்க்கத்தை காண்பித்ததாக காண்பித்து அந்த பிரபத்தி மார்க்கமுமே கூட வேத வேதாந்தங்களாலே போதிக்கப்பட்டதாய் அவற்றையெல்லாம் கபோல கல்பித்தமாக இல்லாமல் உள்ளது உள்ளபடியாகவே சொல்லக்கூடியதான தன்மையை கொண்டதான பாஷ்யக்காரர் என்று அவரை கொண்டாடக்கூடியதான சுவாமி தேசிகன் அதனாலே பெருமை பெற்றவர், அதனாலே அவரை நாம் கொண்டாடுவோம், அதனாலே நாம் உய்வோம் என்று இந்த ஸ்லோகத்திற்கு ஒரு பொருள். ஆனால் இதே விஷயத்தை மன்னியனற்கலைகளானவை செப்பும் அரும் பொருள் அப்படி வேத வேதாந்தங்களோட கூடியதான எந்தெந்த விதமான உபபிரம்மணங்கள் வேதங்களாலேயும் வேதாந்தங்களாலே வேதத்தினுடைய அர்த்தத்தையே கூடியிருக்கக்கூடியதான மன்னி இருக்கக்கூடியதான எந்த உபபிரம்மணங்கள் உண்டோ அவைகள் செப்பக்கூடியது என்னன்னா அத்தனை வேதமும் வேதாந்தமும் சர்வே வேதா யத் பதமாமனந்தி. அப்போ அவைகள் சொல்லக்கூடியது என்னதுன்னார், செப்பும் அரும் பொருள். அத்தனை விஷயங்களும் கீதகான் அகிலானிச்ச காவிய என்னென்ன விதமானதான காவியங்கள் உண்டோ காவ்யாலாபாச்சயே கேச்சித் கீதகான்யகிலானிச்ச சப்தமூர்த்தி தரஸ்யைதே விஷ்ணோரம்சா மகாத்மனா என்ற கணக்கிலே அத்தனையும் செப்பக்கூடியதான ககனமானதான ரொம்பவும் ஞேயமானதான அர்த்தம் அரும் பொருள் மிகச்சிறந்ததான அர்த்தம் என்ன, அத்தனை கிரந்தங்களும் சேர்ந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான மிகச்சிறந்ததான உத்கிருஷ்டமானதான திரண்டதான பொருள் என்னன்னார், அத்தனையே. அங்க அத்தனையேன்னா கூட்டியும் குறைச்சலும் இல்லாமல் உள்ளது உள்ளவாருன்னு சொன்னோம். அத்தனை அர்த்தங்களும் என்ன பண்ணறதுன்னார், அரும் பொருள் அத்தனையே அருளும். அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான அத்தனை கிரந்தங்களுமே கொண்டாடக்கூடியதான அவைகளினுடைய திரண்ட பொருளாய் இருக்கக்கூடியதான எந்த ஒரு அத்தன் சுவாமி சேஷி நமக்கு எம்பெருமான் அப்படிங்கிறதான அத்தன் உண்டோ, அத்தன் அச்சன் அப்படிங்கிறதாக குலசேகர ஆழ்வார் திருமொழிகள் இருக்கக்கூடியது. அப்போ அத்தன் அப்படின்னா சுவாமி அப்படின்னு அர்த்தம், எம்பெருமான். அப்படி அத்தனை வேதாந்தங்களுமாக சேர்ந்து நமக்கு சொல்லக்கூடிய அரும் பொருள் அத்தனை அத்தனே, அந்த அத்தன்கிறது சுவாமி பெருமாள். அந்த அத்தனையே அருளும் அது எம்பெருமான் தான் என்று காண்பித்து அந்த அத்தனையே அந்த பெருமாளையே அருளும் அந்த பெருமாளையே நமக்கு கொடுக்கக்கூடியது பலனாக கொடுக்கக்கூடியது எதுனர் தூணேறியாகிறதான பிரபத்தி. அப்ப பிரபத்திங்கிறது நமக்கு உபாயமாகவும் இருந்து அது எம்பெருமானாகிற பலத்தையும் கொடுக்கிறது. அதனால பெருமாள் உபாயஸ்தானத்திலேயும் உபேயஸ்தானத்திலேயுமாக இருக்கிறான், உபாய உபேயனாய் பிராபிய பிராபகனாய் இருக்கிறான்னு சொல்றோம்னா அந்த அத்தனையே அருளக்கூடியது எம்பெருமானையே கொடுக்கக்கூடியதானது எதிரானார் தூணெறி பிரபத்தி. அந்த பிரபத்தியை காட்டக்கூடியது அதாவது பிரபத்தி பெருமாளையே நமக்கு வாங்கி கொடுக்கின்றது. அத்தனை வேத வேதாந்தங்களினுடைய மொத்த திரண்ட பொருளாக இருக்கக்கூடியதா எந்த ஒரு எம்பெருமான் உண்டோ அந்த எம்பெருமானையே பலனாக நமக்கு கொடுக்கக்கூடியதான எந்த ஒரு தூய்மையானதான வேத காட்டி இருக்கக்கூடியதான நெறியாகிறதான சுலபமானதான பிரபத்தியாகிறதான சாஸ்திரம் உண்டோ அந்த சாஸ்திரத்தையே காட்டும் இராமானுசமுனி. அதுதான் உத்கிருஷ்டமானது என்பதை தன்னுடைய கிரந்தங்களில் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களிலேயும் கீதாதி சாஸ்திரங்களிலேயும் கடைசியில சொல்லி இருக்கக்கூடியதாக எந்த ஒன்று விஷயம் உண்டோ அந்த காரணத்தினாலே ராமானுசமுனியை தோத்திரம் செய்யக்கூடியதான ஊனம் இல்லாததான தோஷம் ஏதும் இல்லாதவரான சுவாமி தேசிகனையே நாம் கொண்டாடுதல் தான் நமக்கு புருஷார்த்தம் என்று பாஷ்யக்காரரையும் அந்த பாஷ்யக்கார சம்பந்தத்தினாலே தோஷம் இல்லாமையையும் கொண்டிருக்கக்கூடிய சுவாமியை நாம் கொண்டாடுவதே புருஷார்த்தம் என்பதாக இந்த பாசுரத்திலே காண்பிக்கின்றார். மாநிலத்தோதிய மாமரை மன்னியனர் கலைகளான வைசெப்பும் அரும் பொருளத்தனையே அருளும் தூணெறி காட்டும் இராமானுசமுனி தோத்திரம் செய் ஊனமில் தூப்புலம்மான் ஓர் புகழின்றி உய்வில்லையே. அப்படி சுவாமி தேசிகனினுடையதான இந்த திருவடிவாரங்களிலே நாம் கொண்டாடுவதையே அந்த சுவாமியினுடையதான பாஷ்யக்காரரினுடையதான சம்பந்தத்தினாலே தோஷமற்று திகழக்கூடிய சுவாமியை கொண்டாடுவதே நமக்கு மிகச்சிறந்த புருஷார்த்தமாகும் என்கின்றதான இந்த ஸ்தோத்திரத்தினுடைய இந்த பாசுரத்தினுடையதான அர்த்தத்தினுடைய அனுசந்தானத்தின்படி அதை அனுஷ்டான பர்யந்தமாக்கி சுவாமியே எல்லால் எல்லாம் சுவாமி எல்லால் வேறு வழி இல்லை என்கின்றதாக, தேசிகாத்பரம் நாஸ்திங்கிறதாக நாம் இருப்போமே ஆகில் நம்மளுடையதான ஜீவிதம் எல்லா வகைகளிலேயும் சிறப்புற்றதாக விளங்கும். அதுக்கு இந்த பிள்ளையந்தாதியே சாட்சி என்பதாக இந்த உபன்யாசத்தை சொல்லி, இந்த விஷயத்தை சொல்லி இந்த உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். அடியனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடியதான அத்தனை நாமாக்களுக்கும் அடியனுடைய தன்யவாதங்கள். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.